என்னமோ பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு நீ சொல்லுற, கையில விலங்கு போட்டு முதுகுல குத்துற, அவை இவன் எல்லாருமே தப்பா தானே பேசுற, என் மேல கைய வச்சா அடிக்கும் இப்ப ஷாக்குல. நான் ரொம்ப கெட்டவன், எல்லாரையும் நம்பல, நம்பி நீ கிட்ட வந்தா தோலை குடுப்பம் பாருல, சிங்கத்தை கூட்டு அடிச்ச ரொம்ப சீனு ஆகுது, நீ கிய தந்தா கேமு கேமு போவுற. என் முதுகில் குத்தும் மனிதர் அது நீ ஒருத்தனோ.